உயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வான் உயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த சோலையிலே.